playing hard to get, baby. தாக்குற என் ஹார்ட்ட நீ டெய்லி சொல்லிட்டு போல எஸ் நோ மேபி. தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிறியா கண்ணோரமாய் நீ இருந்தால் உன்னருகே நான் இருப்பேன். நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க பொன்மடியில் நான் சரிவேன். உள்ளமெல்லாம் உன்னை தேடுதே உன்னத்தோட இப்ப தோணுதே. உன்னை நினைக்காத நாளே இல்லை உன்னை விட வேற யாரும் இல்லை. உயிராக உன்னை நினைத்தேன் உண்மையாக உன்னிடம் இருப்பேன். தனியாக இருந்தாதான் இப்ப வலிக்குதுமா நீ வேணுமா. அஞ்சு மணிக்கு காலல நானா என் கனவுல நீ வருவாயா. I think உன்ன மிஸ் பண்ற நானா. ஓ நானா ஓ நானா சண்டையில போனவ தானா சீக்கிரம் இப்ப என் கிட்ட வாமா. I think உன்ன மிஸ் பண்ற நானா. அடியே அடியே உன்னை பிரிய என்னால் முடியாதடி. அடியே அடியே நான் நினைச்சதெல்லாம் நீயாதடி. தனியே தனியே இந்த மனசு மட்டும் தாங்காதடி. நீ போதும் நீ போதும் அடி நீ மட்டும் போதும். ஏ பிரம்மம் படித்த தேவதனி கவிதையடி பிரியும் போது வலிக்குதடி. உயிர் விடுவேனடி ஏ சத்தியமானி சொல்லு. உம்மேல விடுவேன் காதல் அன்பு முக்கியமான அன்பு. உன்னை தேடி வருவேன் காலை பொழுது. துளி துளியாய் உன்னை சேர்த்து வைப்பேன்டி. தூக்கத்தில் கூட உன்னை மறக்க மாட்டேன்டி. முறிச்சு என்ன பார்த்து நாளெல்லாம் அதை நான் மிஸ் பண்றேனா. மூக்கு மேல கோபம் வந்தா கூட அதை நான் மிஸ் பண்றேனா. கிட்ட கிட்ட நெருங்கி வந்தா போதும் ஒரு கிஸ் பண்ணுவனா. நீ வேணும் நீ வேணும் அடி நீ மட்டும் வேணும். அஞ்சு மணிக்கு காலல நானா என் கனவுல நீ வருவாயா. I think உன்ன மிஸ் பண்ற நானா. ஓ நானா ஓ நானா சண்டையில போனவ தானா சீக்கிரம் இப்ப என் கிட்ட வாமா. I think உன்ன மிஸ் பண்ற நானா. அடியே அடியே உன பிரிய என்னால் முடியாதடி.